பார்த்து மாறி போனதே என் கண்ணீர் தூக்கம் போனதே பெண் பூவே வந்தாடு என் தோழில் கண்மூடு என் சொந்தம் தலாட்டு மாறி போனதே என் கண்ணீர் தூக்கம் தலாட்டு மாறி போனதே என் கண்ணு.